ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಭಾರದ್ವಾಜಕುಲಬ್ಧಿಶೀತಕಿರಣ ಶ್ರೀ ಶ್ರೀನಿವಾಸದ್ಗುರೋ ಲಬ್ಧ ಶ್ರೀಧರ ಚಕ್ರಲಾಂಛನ ವಿಧಿಂ ರಂಗೇಂದ್ರ ಯೋಗೀಶ್ವರೇ ವಿನ್ಯಸ್ತಾತ್ಮಭರಂ ತದೀಯ ಕರುಣಾ ಸಂಪ್ರಾಪ್ತ ಸಜ್ಞಾನಕಂ ವಂದೇ ಶಾಂತಿದಮಾದಿಯುಕ್ತಮನಕಂ ಶ್ರೀಮಾಧವರ್ಯಂ ಗುರುಂ ಅಸ್ಮದ್ಗುರು ಪರಂಪರಾಯೈ ನಮಃ. ಸ್ತೋತ್ರರತ್ನಂ 15 ಶ್ಲೋಕಗಳು ಇದುವರೆ ವ್ಯಾಖ್ಯಾನ ಸೊಲ್ಲಿರ್ಕೇನ್. ಅದೇನಿಪ್ಪೋ 16 ஸ்லோகத்துக்கு ವ್ಯಾಖ್ಯಾನம் சொல்றேன். நடுவுல ஒரு மாசம் மார்கசீர்ஷ மாசமானதுனால நம்மளுக்கு உபன்யாசம் இத்தியாதிகள்ல விளம்பம் ஆயிடுத்து. இப்பவும் அடியனுடைய பரிஸ்திக்கு ஏத்த மாதிரி இப்பதான் அடியன் ஆரம்பிக்கிறேன். இனிமே கண்டினியூஸா அது முடியணும்ன்றதாக பெருமாளை பிரார்த்திச்சுட்டு ஆரம்பிக்கிறேன். அடியன் க்ஷமிக்கணும் விளம்பத்துக்காக. 15 ஸ்லோகம் துவாம் ஸ்ரீலரூப சரிதைஹி என்ற ஸ்லோகம் பார்த்தோம். இப்பொழுது உல்லங்கித த்ரிவித சீம சமாதிஷாயி என்ற ஸ்லோகம் பார்க்க போறோம். ஸ்லோகத்தை 2 தடவை வாசிக்கிறேன், அப்புறம் பதச்சேதம் பண்றேன். சாமான்யமான அர்த்தத்தை சொல்லிட்டு வியாக்கியானத்துல போகலாம். உல்லங்கித த்ரிவித சீம சமாதிஷாயி சம்பாவனம் தவ பரிவ்ரஜிம ஸ்வபாவம் மாயாவலேன பவதா பிடிகுஹ்யமானம் பஸ்யந்தி கேசிதனிஷம் ஸ்வதனன்யபாவாஹ. அதாவது மறுபடியும் ஒரு தடவை ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். உல்லங்கித த்ரிவித சீம சமாதிஷாயி சம்பாவனம் தவ பரிப்ரடிம ஸ்வபாவம் மாயாபலேன பவதாபி நிகுஹ்யமானம் பஷ்யந்தி கேசிதனிஷம் ஸ்வதனன்யபாவாஹ. அதாவது பதச்சேதம் பண்றேன். உல்லங்கித த்ரிவித சீம சமாதிஷாயி சம்பாவனம் தவ பரிப்ரடிம ஸ்வபாவம் மாயாபலேன பவதா அபி நிகுஹ்யமானம் பஷ்யந்தி கேசித் அனிஷம் த்வதனன்யபாவாஹ என்பதாக பதச்சேதம். இதற்கு மின் ஸ்லோகத்திலே நம்ம துவாம் ஸ்ரீலரூப சரிதைஹின்றதாக மற்றவர்கள் அதாவது ஆசுர பிரகிருதிகள் நைவ ஆசுர பிரகிருத்தையாக பிரபவந்தி போத்தும், இவ்வளவு சாஸ்திராதிகள் இருந்தும் கூட ஆசுர பிரகிருதிகளால உன்னை தெரிந்து கொள்ள முடிவதில்லை என்று சாதித்த அவர் இந்த ஸ்லோகத்தில் சிலர் உன்னை புரிந்து கொள்ளுகிறார்கள், நீ என்னதான் உன்னுடைய மாயா பலத்தினால நீ மறைத்து வைத்திருந்தாலும் கூட உம்முடைய பரிப்ரடிம ஸ்வபாவம் என்று ராஜா போல இருக்கும் தன்மையை கேச்சித்து அனிஷம் தொதனன்யபாவாக பஷ்யந்தி கேச்சித்து சிலர் அனிஷம் தொதனன்ய எப்பொழுதும் உன்னை தவிர மற்றவற்றை நினைக்காத இருப்பவர்கள் நீ மறைத்திருந்தாலும் கூட உன்னை புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இதுல இருக்கிற பதங்கள்லாம் ரொம்ப அழகழகான பதங்கள், ஒவ்வொன்றையும் நம்ம நல்லா புரிஞ்சுட்டு போகணும். அதற்கு நமக்கு பாஷ்யமானது சுவாமி தேசிகன் அருள் செய்த பாஷ்யமானது நமக்கு சககரிக்க போறது. இப்போ பாஷ்யத்துக்கு போலாம். சாதாரண அர்த்தம் சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை சொல்றேன். சாமானிய அர்த்தத்தை ஒவ்வொரு பதத்துக்கும் சொல்றேன். உல்லங்கித த்ரிவித சீம சமாதிஷாயி சம்பாவனம், இதுதான் என்னன்னா பெருமாளுடைய அந்த பரிப்ரடிம ஸ்வபாவத்துக்கு விசேஷணம். பரிப்ரடிம ஸ்வபாவம் என்கிற சப்தத்துக்கு உல்லங்கித த்ரிவித சீம சமாதிஷாயி சம்பாவனம் என்பது விசேஷணம். அப்படின்னா என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்னால், பரிப்ரடிம ஸ்வபாவம் பரிபிரிடஹா அப்படின்னு சொல்றோம். எதி பரிபிரிடஹா, எதி ராஜா என்ற அர்த்தத்துல எதி பரிபிரிடஹான்னு சொல்றோம். அந்த எதி அதுல அந்த பரிப்ரடிம ஸ்வபாவம்னால் ராஜா போன்று இருக்கும் தன்மை. சேத்தனாச்சேத்தன விசிஷ்டனான பகவானானவன் சேத்தனாத்மகமாகவும் அச்சேத்தனாத்மகமாகவும் இருக்கிற இந்த பிரபஞ்சம் மொத்தத்திற்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன், ராஜாவாக இருக்கக்கூடியவன், சேத்தனாச்சேத்தன பிரபஞ்சத்தை நியமனம் பண்ணக்கூடியவன், அப்படிப்பட்ட நியமனம் பண்ணக்கூடியவனான பரிப்ரடிம ஸ்வபாவத்துடன் இருக்கிறவன் அர்த்தம். அந்த பரிப்ரடிம ஸ்வபாவம் எப்படிப்பட்டதுன்னா, வேற யாருக்கும் அந்த மாதிரியான பரிப்ரடிம ஸ்வபாவம் கிடையாது லோகத்துல. ஏனால் தேசத்தா காலத்தா வஸ்துதா பரிச்சேதம் என்றாக 3 வித பரிச்சேதம் சொல்லுகிறார்கள். இந்த தேசத்துலதான் இவருக்கு இந்த ராஜ்ய சாசனம் பண்ண முடியும்னுட்டு ராஜாக்களுக்கு தேசே ஸ்வதேசே பூஜ்யத்தே ராஜான்னு சொல்றோம். ஆனால் இந்த லோகத்துல இன்னும் சில பேர் இருக்கா, அவெல்லாம் வித்வான்கள், எல்லா இடத்துலையும் பூஜிக்கப்படுவாள். ஆனால் எல்லா காலத்திலும் எல்லா தேசத்திலும் எல்லா வஸ்து எல்லா விதமான திரிவிதன வஸ்து பரிச்சேதம் தேச பரிச்சேதம் காலம், இந்த வஸ்துக்கள்ல தான் பெருமாள் இருப்பார், இந்த வஸ்துக்கள்ல இருக்க மாட்டார், இந்த தேசத்துல தான் இருப்பார், இந்த தேசத்தில் இருக்க மாட்டார், இந்த தேசத்தில் இருக்கிற வஸ்துக்களை தான் அவர் நியமனம் பண்ணுவார், இந்த தேசத்தில் இருக்கும் வஸ்துக்களை அவர் நியமனம் பண்ண முடியாதவர் அப்படின்றதெல்லாம் இல்லாத அளவுக்கு த்ரிவித சீம சம த்ரிவித சீம த்ரிவித சீமத்தையும் உல்லங்கனம் பண்ணவர் சம அதிசய. இவருக்கு சமமாகவும் ஒத்தரும் கிடையாது, இவரை காட்டிலும் அதிசயத்தமாகவும் ஒத்தரும் கிடையாது. அப்படி யாருன்னா ஒருத்தர் இருப்பார்னா என்ன அர்த்தமாகும்னா உல்லங்கித த்ரிவித சீம சமாதிசாயி சம்பாவனம், உள்ள த்ரிவித சீம சமாதிசாயி சம்பாவனான்னு அர்த்தமாகும். மூன்று விதமான சீமா அதை அதிசயித்த அந்த மூன்று விதமான சீமா ரகிதமாகவும் இவருக்கு மேலும் இவரை காட்டிலும் உயர்ந்தவருமாக ஒருவர் உண்டு என்ற ஸ்திதி இருந்தால் அது த்ரிவித சீம சமாதிசாயி சம்பாவனம். அப்படி ஒருத்தருடைய சம்பாவனை பண்ண முடியும். சம்பாவனை அர்த்தம் அப்படி ஒருத்தர் இருக்கக்கூடும் என்ற எண்ணம், அந்த இருக்கக்கூடும் என்ற எண்ணம் கூட இல்லாத அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த பரிப்ரடிம ஸ்வபாவம் ராஜாவாக இருக்கும் தன்மைன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது இப்படிப்பட்ட ராஜா லோகத்துல சேத்தனா சேத்தனாத்மகமான பிரபஞ்சத்துக்கெல்லாம் சரீரியாக இருந்து கொண்டு இவ்வனைத்தையும் தன்னுடைய சரீரமாக கொண்டு நியமனம் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு ராஜ்ய சாசனம் பண்ணக்கூடியவர் வேற யாராடா உண்டுனா யார்? இந்த லோகத்துல இருக்கிற ராஜாக்கள்லாம் சரீரியாக தான் இருந்து கொண்டு இந்த லோகத்தை எல்லாம் தன்னுடைய சரீரமாக பாவிக்கிற தன்மை உண்டனா கிடையாது. அந்த மாதிரி ராஜாக்கள் யாரும் இந்த லோகத்துல பிறந்ததே இல்லை. ஆனால் பெருமாள் மட்டும்தான் அப்படிப்பட்டவர். அவதாரம் எடுக்கிற பெருமாள் அப்படியே அவதாரம் எடுக்கிறார், அது விஷயம் வேற. அது தவிர சாமானிய ராஜாக்கள் அப்படிப்பட்டவா இல்லை. ஆனா இவருடைய பரிப்ரடிம சுபாவம் எப்படிப்பட்டதுனா உள்ளங்கீதமான அதை தாண்டி அப்பாற்பட்டது. எதை காட்டிலும் தாண்டியது என்றால் த்ரிவித சீமை, மூன்று விதமான சீமா அப்படின்னா பரிச்சேதங்கள், மூன்று விதமான லோகத்தில் பரிச்சேதங்கள் உண்டு. இந்த வஸ்துல தான் இது இருக்கும், கடத்தம் கடத்துல தான் இருக்கும்னு இருக்கு. அதே மாதிரியாக இந்த தேசத்துலதான், இந்த தேசம் தான் காஞ்சி தேசம், இந்த தேசம் தான் ஸ்ரீரங்க தேசம்னு உண்டு. ஆனால் பெருமாளுக்கு இந்த தேசம் தான் சுவதேசம்னு உண்டானா கிடையாது. எல்லா தேசமும் அவர் தான், எல்லா காலமும் அவர் தான். இந்த காலத்துல தான் இருப்பார், இந்த காலத்துல இருப்பார் இல்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு த்ரிவித சீம த்ரிவித சீம அதிசாயி. அப்புறம் த்ரிவித சீமையிலையும் அந்த சீமா மூணு எல்லைகளையும் சமமாகவும் அதிசயமா அதிசயித்தமாகவும் ஒருவர் உண்டு என்று சொல்லக்கூடிய நிலையும் பெருமாளுக்கு இல்லை. இவரை போல இன்னொருத்தர் இருப்பாரோ அப்படின்னா சமமாகவும் இல்லை யாரும், அதையும் உள்ளங்கித்தம் அதையும் தாண்டினவர். அதிசயித்தமா யாருனா இருப்பார், இவரை காட்டிலும் உத்கிருஷ்டமா யாருனா இருப்பார்னா அதையும் தாண்டினவர். சோ இவரை காட்டிலும் உயர்ந்தவர், இவருக்கு சமமானவர், மூன்று விதமான சீமையும் உடையவர் என்பதை எல்லா விஷயங்களையும் தாண்டி இருக்கக்கூடியதான உன்னுடைய அந்த பரிப்ரணிம சுபாவம் இருக்கிறதே, அதை நீ என்ன பண்ணுகிறாய், மாயாபலேன பவதாபி நிரூஹியமானம் பரிப்ரணிம சுபாவம், உன்னுடைய மாயா என்கிற சக்தியினால் உன்னாலேயே நிரூஹியமானம் அது வந்து மறைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட நிகுஹ்யமானம் கோபனீயமாக வைத்துக் கொள்ளக்கூடியதான உன்னுடைய அந்த பரிப்ரடிம சுவாவத்தை நான் தான் ராஜான்னு எங்கேயும் தமுக்கடிச்சுட்டு போறதில்லை பெருமாள். அந்த நிகுஹ்யமானம் கேச்சித்து துவதனன்ய பாவாக அனிஷம் பஷ்யந்தி, இத ரெண்டு விதமா புரிஞ்சுக்கலாம். கேச்சித்து சிலர் அனிஷம் துவதனன்ய பாவாக பஷ்யந்தி, துவதனன்ய பாவாக கேச்சித்து அனிஷம் பஷ்யந்தி, இது கிரியையிலேயே சேர்க்கும். அது எப்பொழுதும் பார்க்கிறார்கள், உன்னை தவிர வேறு எதையும் நினைக்காதவர்களானவர்கள் இந்த இப்படிப்பட்ட பரிப்ரடிம சுபாவத்தை நீயே மறைத்தாலும் கூட கண்டுகொள்ளுகிறார்கள் என்று தாத்பரியம் சாமான்யமாக இந்த ஸ்லோகத்துக்கு. இப்ப பாஷ்ய பங்கியை வாசிக்கலாம். அத சர்வ பிரதிபத்ர பாவ நிபந்தனம் சோத்யம் தத் சத்பாவேன பரிஹரன் பரசமர்த்தி பிரயோஜனதையா சத்வஸ்தானாம் பகவத் அனுபவ லாபேன சந்துஷ்யதி உல்லங்கிதேதி. முன் ஸ்லோகத்துல ஒரு விதமாக சந்தோஷப்பட்டார், இந்த ஸ்லோகத்தில் ஒரு விதமாக சந்தோஷப்படுகிறார். முன் ஸ்லோகத்துல என்ன சந்தோஷப்பட்டார்னால் உன்னுடைய சாஸ்திரைக்க சமதிகம்யனான உன்னை எவ்வளவோ பிரமாணங்கள் மூலமாக நீ சுலபமா உன்னை புரிந்து கொள்ளும் நிலை இருந்தும் கூட ஆசுர பிரகிருத்தையாக ந பிரபவந்தி போத்தும், அசுர பிரகிருத்திகளான மனிதர்கள் அசுர பிரகிருத்திகளானவர்கள் அதனால் ஆசுரி பிரகிருதி அவனர்த்தம் துஷ்டகுண துஷ்டகுணமுடையவர்களான இவர்கள் புரிந்து கொள்வதில்லை என்று சாதித்தார். அதில் ஒரு சந்தோஷம்தான், ஏன்னா துஷ்டர்களும் பெருமாளை புரிஞ்சுட்டா இன்னும் கஷ்டம் தானே. இப்போ என்ன பண்றார்னால், இந்த ஸ்லோகத்தில் சர்வ பிரதிபத்திர பாவ நிபந்தனம் சோத்தியம், எல்லாருக்குமே அப்ப யாருக்குமே புரியாதா பெருமாள், யார் எல்லாருக்குமே புரியாத போயிடுவாரோ, அவளுக்கு புரியலன்னா இன்னும் யாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்குமா, இல்ல யாருக்குமே புரிஞ்சிருக்காதா, ஒருத்தருக்கு புரியலன்னா இன்னொருத்தருக்கும் புரியறதுக்கு எங்கே இந்த சக்தி வரும் அவளுக்குனால், அது கிடையாதுமா. சாத்விகமான சுபாவம் உடையவர்கள் எப்பவும் பகவத்யான பராளாவே இருப்பார்கள். அவள் காரணம் துத்தியா என்ற கணக்கில் ஜெகத்காரண பூத்தமான வஸ்துவை எப்பொழுதும் ஆலோசித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆகையால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும்னு சொல்றதுக்காக தானே இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறபடியினால், சர்வ பிரதிபத்ரபாவ நிபந்தனம் சோத்யம் தத் சத்பாவேன பரிஹரன், அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். கேச்சித்து தொதனன்ய பாவாக பஷ்யந்தி, உன்னை தெரிந்து கொள்ளுபவர்களும் இந்த உலகில் இருக்கிறார்கள் என்பதாக அந்த தத் சத்பாவேன பரிஹரன், அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சர்வ பிரதிபத்ரபாவ நிபந்தனமா எல்லாருக்குமே புரியாத போயிடும்ன்ற அந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கொண்டு, பரசமர்த்தி பிரயோஜனத்தையா சத்வஸ்தானாம் பகவத அனுபவலாபேன, அதாவது பரம்னு சொல்றதுக்கு அர்த்தம் பெருமாள், அவருடைய சமிருத்தி எப்படிப்பட்டதுன்னா, அது பெருமாளுடைய சமிருத்தியானது அது சில பேருக்கு பிரயோஜனப்படுறது, அது சில பேர் தெரிந்து கொள்ளுகிறார்கள், சத்வஸ்தால் தெரிந்து கொள்ளுகிறார்கள், அவளுக்கு பகவத அனுபவமானது கிடைக்கிறது. அதனால என்னடா இருக்குன்னா, பெருமாளுடைய சம்பத்தியானது பெறுகிறது, அவர்களுடைய ஒரு அவருடைய பெருமாளுடைய ஒரு பக்தர்களுடைய சமிருத்தியானது ஏற்படும். பரசமிருத்தி பிரயோஜனத்தையா சத்வஸ்தானாம் பகவத் அனுபவ லாபேன சந்துஷ்யதி, பகவத் அனுபவ லாபமானது ஏற்படுவதனால் சந்தோஷம் அடைகிறார். சத்வஸ்தானாம் பகவத் அனுபவ சத்வ சாத்விகமான ஞானத்துடன் இருப்பவர்களுக்கு பகவத் அனுபவமானது கிடைப்பதனால் சந்துஷ்யதி, இந்த ஸ்லோகத்துல சந்தோஷப்படுகிறார். உல்லங்கித த்ரிவித சீம சமாதி சாயி சம்பாவனம் தவ பரிப்ரடிம ஸ்வபாவம் மயாபலேன பவதாபி நிகுஹ்யமானம் பஷ்யந்தி கேசிதனிஷம் த்வதனன்ய பாவாஹ என்ற ஸ்லோகத்தினால். அப்படி இல்லனா வேற ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். ஏத்வா த்ரிபிர் குணமயை பாவை ரேபி சர்வமிதம் ஜெகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேபிய பரமவ்யயம் என்பதாக கீதையில் சொன்ன கணக்கில், இந்த ஜெகத்தானது பிரகிருதியில் இருக்கக்கூடிய சத்வரஜஸ்தபோமயமான குணங்களால் யாரும் புரிந்து கொள்ள முடியாதபடி இருக்கிறது. நான் இந்த சத்வரஜஸ்தபோமயமான பிரகிருதியை காட்டிலும் விலட்சணமாக இருக்கக்கூடிய என்னை புரிந்து கொள்ளுவதில்லை என்று எல்லாருக்கும் அவேத்தியமாக இருக்கக்கூடியவனாக தன்னை தானே சொல்லிக் கொள்ளுகின்ற இந்த பகவான் என்னை யாரும் புரிந்து கொள்ளுவதில்லை, அதான் சர்வ பிரதிபத்திர பாவம், யாருக்குமே நான் புரியறதில்லைன்னு சொன்னாரே, யாருக்காவது புரியறல்ல, யாருக்காவது புரியலன்னா அவர் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமே அப்படின்னா, அதுக்குதான் இங்க சில பேர் புரிஞ்சுக்கிறாள்னு சொல்ற இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சந்தோஷப்படுகிறார் என்று சாதிக்கிறார் இல்லையா. அவர் தானே அந்த மாதிரி சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல, திரிபிர் குணமயை பாவை சர்வம் இதம் ஜெகத் மோஹிதம், இந்த ஜெகத்தானது சம்பூர்ணமான ஜெகத்துல இருக்கிறவா எல்லாரும் அர்த்தம், மோகி ஜெகத்தே மோகிதமா இருக்கு. பரம் அவ்யயம் நாபிஜானாதி மாம் ஏபியஹா பரமம், இதை காட்டிலும் இந்த பிரகிருதிமயமான வஸ்துக்களை காட்டிலும் உயரத்தில் இருக்கக்கூடிய என்னை, அவ்யயமாக நாசமில்லாதவனான என்னை, நித்தியமான என்னை நாபிஜானாதி புரிந்து கொள்ளுவதில்லை என்று, அவரே சர்வைகி எல்லாராலும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடியவனாக தன்னை கூறிக்கொள்ளுகிற பெருமாள் இருக்கும்போது யாருமே புரிஞ்சு கேசித் ஜானியுகு, கதம் கேசித் ஜானியுகு, எப்படி சில பேரால் புரிந்து கொள்ள முடியும் என்கிற சங்காயம் தத் போதஹேதுரிக உச்சதே, அது எப்படி அவா புரிஞ்சுகிறான்றதுக்கு காரணம்தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். பூர்வ ஸ்லோகே பரிஜிகீர்ஷார்த்தம் பகவத் தத்துவ அனவகமஹேதுருக்தா, முன் ஸ்லோகத்தில் பகவத் தத்துவத்தை புரிஞ்சு கொள்ள முடியாததுக்கு காரணமாக, அதாவது அப்பேற்பட்டவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளுவதில்லை என்று சாதித்தார். பூர்வ ஸ்லோகே பரிஜிகீர்ஷார்த்தம், அதாவது பெருமாளை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை என்றும், அத்திரத்து உபாதிசார்த்தம் இங்கேயோவெனில், இந்த ஸ்லோகத்திலேயோவெனில், அவரை சிலர் எடுத்துக்கொள்ளுக, அவரை அக்செப்ட் பண்ணணும், இந்த அந்த இடத்துல யாரும் புரிஞ்சு கொள்ள முடியவில்லைன்னு சொல்லணும், இந்த ஸ்லோகத்துல அப்படிப்பட்டவனை கூட சில பேர் புரிஞ்சுக்கிறாள் சொல்றதுக்காக, உபாதி சார்த்தம் அவரை எடுத்துக்கொள்வதற்காக, தர் ஸ்வீகரணார்த்தம் தர் ஞான காரணோக்தி, அவருடைய ஞானத்துக்கு காரணம் என்னன்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அவரை எப்படி சிலர் புரிந்து கொள்ளுகிறார்கள், சிலர் தன்னுடைய ஞானத்துக்கு அவரை எப்படி விஷயமாக்குகிறார்கள் என்ற அதனுடைய காரணத்தையும் சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில் என்று அவதாரிக்கை. சீமா என்றால் பரிச்சித்தி, அதுல வந்திருக்கு பாருங்க, உள்ளங்கித திரிவித சீமன்னு இருக்கு, அங்கிருந்து ஆரம்பிச்சு வியாக்கியானம் பண்ற. சீமா என்றால் பரிச்சித்திகி, இந்த அளவு என்று அர்த்தம். ஒரு அளவை சொல்லி, இந்த தேசம்னா தேசத்தினால ஏற்படுற அளவு, காலத்தினால ஏற்படுற அளவு, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இத்தியாதி இருப்பேன். அப்புறம் வஸ்து, இந்த வஸ்துல தான் இருப்பார், இந்த வஸ்துல வஸ்து பரிச்சேதம், இதான் பரிச்சித்திகி என்றால் ஒரு விபாகம் இவ்வளவு என்று சொல்லுவது. சாச்ச அத்த தேசத்தா காலத்தா விஷயத்த திரிவிதா, அந்த பரிச்சித்தியானது தேச தேச ரூபமாகவும் இருக்கலாம், தேச பிரயுக்தமா இருக்கலாம், கால பிரயுக்தமா இருக்கலாம், வஸ்து விஷய பிரயுக்தமா இருக்கலாம். தேசத்தானால் இந்த தேசம் அந்த தேசம் என்ற விபாகத்தினால் இங்கு இருப்பார் அங்கே இருக்க மாட்டார் என்கிற பரிச்சித்தி. காலத்தா என்றால் இந்த காலத்தில் இருப்பார் இந்த காலத்தில் இருக்க மாட்டார், அப்புறம் இந்த விஷயத்துல இருப்பார் இந்த ஆப்ஜெக்ட்ல இருப்பார் இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்க மாட்டார் என்று விஷயத்த மூணு விதமான பரிச்சேதம் லோகத்துல உண்டு. ஆனால் இந்த மூணுத்தையும் தாண்டினவர் சமஸ்ட அதிசாயிச்ச சமாதிசாயினவ் த்ரிவித சீம்னா சமாதிசாயினோஹும் ச சம்பாவனா உள்ளங்கிதா ஏன ததோக்தா என்று கருத்து வியாக்கியம். மூன்று விதமான இந்த சீம அந்த பரிச்சேதங்கள் இருக்கே, அதை சமமாகவும் அதிசயித்தமாகவும் ஒருத்தர் உண்டான அதை சம்பாவனையே பண்ண முடியாது. இதை காட்டிலும் உயர்ந்தவரும் ஒருத்தரும் கிடையாது, இதை காட்டிலும் இதற்கு சமமானவரும் யாரும் ஒருத்தர் கிடையாதுன்ற அளவுக்கு அந்த யாரோ தன் இருக்கக்கூடுமோ என்கிற சம்பாவனையே, அந்த சம்பாவனை என்னன்னா ஒரு ஒரு ஒரு இருப்பாளோ என்ற எண்ணமே கூட போக்கடிக்கப்பட்டது. யாரால் தான்? இந்த பெருமாளால். அப்படிப்பட்டவர் தான் இந்த பெருமாள். உள்ளங்கித திரிவித சீம சமாதிசாயி சம்பாவனா, தாதிசம் சம்பாவனம் தவ பரிபிரடிம சுபாவம்ல போய் அன்பிக்க போறது. அதாவது அந்நேஷாமி பிரபுத்வம், மற்றவாளுடைய பிரபுத்வம் எப்படிப்பட்டதுன்னா அந்த பரிபிரடிம சுபாவம்ன்றத பிரபுத்வம் இங்க சாதிக்கிறார். பிரபுத்வம்னா பிரபுவாக ராஜாவாக இருக்கும் தன்மை. அது லோகத்துல எப்படிதான் இருக்குன்னா தேசாதிபி பரிச்சின்னம், தேசம் காலம் முதலானவைகளால் பரிச்சின்னம். அதையே சமாதிக்க சம்பாவனாய், அதனாலேயே தேசத்தா பரிச்சேதம் இருந்ததுன்னா சமமா அவருக்கு சமமா ஒருத்தர் இருப்பார், அவருக்கு அதிகமா ஒருத்தர் இருப்பார் லோகத்துல. ஏன்னா அவர் அவருடைய தேசம் விதர்ப தேசம் அப்படின்னாக்க இன்னும் மற்ற தேசங்கள்லாம் சேர்த்து ஆள்றவர்னு ஒருத்தர் பெரியவராக இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரியாக அதையே சமாபேதிக்க சம்பாவனா யுக்தம், லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள்லாம் சமாபேதிக்க சம்பாவனாயோட இருக்கும். ஆனா உள்ளங்கித திரிவித சீம சமாதிசாய சம்பாவனம்னா யாருன்னா அது பெருமாள் மட்டும்தான் இருக்க முடியும், அவருடைய சுபாவம் தான் இருக்க முடியும்னு அர்த்தம். தவ அது அப்படிப்பட்ட மாயாபலேன பவத் அது மேல வருது பாருங்க, தவன் தவ பரிபிரடிமா சுபாவம்னு இருக்கு. அது தவன்றதுக்கு என்ன அர்த்தம்னு சாதிக்கிற அப்ப விஷய அநேகமான வேத வாக்கியங்களை கோட் பண்ற. சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா என்று சொல்லப்பட்ட உன்னை தவ உன்னுடைய பரிபிரடிம சுபாவத்தை, அந்த உன்னுடைய வருஷம் எப்படிப்பட்ட உன்னுடைய அப்படின்றதுக்காக இந்த வாக்கியங்கள்லாம் நசமோ நசமோனேன கஷ்ட அவருக்கு சமமானவர் யாரும் கிடையாது, நதத் சமஸ்டாபதி கஷ்ட திருஷ்யத்தே என்று சொல்லப்பட்ட தவ நத்துவத் சமோஸ்தி அபியதிக குதோன்யா, உனக்கு சமமானவனே கிடையாது, அதிகமாக எப்படி இருப்பான் ஒருவன் அப்படின்ற அந்த அந்த அந்த வாக்கியத்தினால் சொல்லப்பட்ட உன்னுடைய நாஸ்தி நாராயண சமஹா என்று சொல்லக்கூடிய பிரசித்தமான உன்னுடைய சுபாவம் இருக்கிறதே பரிபிரடிம சுபாவம் பிரபுத்வ ரூபம் யாவத் ஸ்வரூப பாவினம் தர்மம், இனி எப்பவரையில் இருக்கியோ அப்பவரையில் இருக்கக்கூடியது இந்த யாவத் ஸ்வரூப பாவி. யாவத் ஸ்வரூபான யாவத் ஸ்வரூபம் திஷ்டதி தாவத் திஷ்டதி இத்யர்த்தம். அந்த யாவத் ஸ்வரூப பாவியான தர்மம் இருக்கே அது பரிபிரடிம சுபாவம்ன்றது. யாவத் ஸ்வரூப பாவி எப்பொழுதெல்லாம் ஸ்வரூபம் இருக்கிறதோ அப்பெல்லாம் இருக்கும், பெருமாள் எப்பெல்லாம் இருக்காரோ அப்பெல்லாம் அவரிடத்துல இந்த பரிபிரடிம சுபாவம் இருக்கும். அது தவன்றதுக்கு அர்த்தம் எல்லாம் சொல்றதுக்காக இந்த வேத வாக்கியங்களை தான் எடுக்கிறார். சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம என்று சொல்லப்பட்ட உன்னுடைய பரிபிரடிம சுபாவம் ஒவ்வொன்றுத்துக்கும் அதே மாதிரி சேர்த்து அந்த பிரபுத்வம் யாவத் ஸ்வரூப பாவினும் தர்மம் பிரபவ் பரிபிரடஹா இது நிபாத்தியதே. அந்த பிரபுன்ற அர்த்தத்துலதான் பரிபிரட சப்தமானது நிபாதனம் பண்ணப்படுகிறது. இந்த அர்த்தத்துல இந்த சப்தம் வரும்பா அப்படின்னு பரிபிரட சப்தத்தை நிபாதம் பண்ணியிருக்கார் பாணினி பிரபவ் பரிபிரடஹான் என்பதா. பிரபுன்ற இடத்துல பண்ணல. அதனால்தான் எதி பரிபிரிட ஹிருத்யாம் யாதவாத்ரே சமிருத்தி என்றும் எதி பரிபிரிடஹா அது யாதவ இது இதுலயே நிறைய தடவை வருது எத்திராஜ சப்தத்தில. அது அந்த மாதிரி எதி பரிபிரிட் எதி பரிபிரிட்டுனாக்கா எதி ராஜர்னர் ராஜாவான சுபாவம் அர்த்தம். இந்த இடத்துல பரிபிரடிம சுபாவம் அதுக்கு மேல தான் அந்த பரிபிரடிம சுபாவம் பிரபுத்வ ரூபம் இருக்கே பிரபவ பரிபிரடகா என்று நிபாத்தனம் பண்ணப்பட்டதான அந்த நிபாத்தனம் என்றால் நடந்தது இது இந்த அர்த்தத்தில் இருக்க கடவுள் என்று சொல்லுதல். அப்படியாக பாணினி அதை நியமிச்சிருக்கார் பரிபிரட சப்தத்தை அர்த்தம். மாயாபலேன அது அவர் நியமிச்சதுனால அது இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அது அந்த அர்த்தத்தில் இருக்கிறத அவர் அந்த அந்த அர்த்தத்தில் தான் இது இருக்குன்றத சொல்ற அசட்டைன் பண்றாருன்னு வச்சுக்கோ. மாயாம் து பிரகிருதி வித்யான் மாயினம் து மகேஸ்வரம் இது. அதே மாதிரி மாயாபலேன அந்த மாயாபலேன பவதாபி நிகுஹ்யமானம்னு இருக்கு அதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார். மாயாபலேன குணமய பிரகிருதி சாமர்த்தியன மூன்று குணங்களை உடையதுதான் இந்த மாயை சத்தம் ரஜஸ்தமஸ் என்று மாயா சப்தத்தினால பிரகிருத்தியை சொல்றோம். மாயாம் து பிரகிருதி வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் என்ற கீதா வாக்கியமானது இங்கு எடுத்துக்காட்ட தகுந்தது. அந்த மாயாபலேன குணமய பிரகிருதி சாமர்த்தியன குணமயமான திரிபிர் குணமயர் பாவைகி மோஹிதம் ஜெகத் அப்படின்னு சாதிக்கிறார் பாருங்க. அந்த மூணு இதுக்கு முன்னே இப்பதான் எடுத்தோம் அந்த வாக்கியத்தை. அந்த குணமய பிரகிருதி சாமர்த்தியம் சூயத்தேஹி அஸ்மான் மாயி சிருஜதே விஸ்வமே தத்தஸ்மின்ஷான்யோ மாயையாசன் யுத்தா மாயாம் து பிரகிருதி வித்யான் மாயினம் து மகேஸ்வரம் என்பதாக சொல்லப்படுகிறது கட்டோபனிஷத்துகள்ல சொல்லப்படும். ஸ்வயம் ச ஆஹா பெருமாளே சொல்றார் தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்யயா இது கீதை ஜிதந்தே ஸ்தோத்ரேபி உக்தம் ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலையும் இந்த விஷயம் சொல்லப்படுகிறது. அத்யக்ஷானுமந்தாச்ச குணமாயா சமாவிர்த்தா என்று மாயா மாயையுடன் கூடியவர் அவர் அநேக விதமான மாயையை சிருஷ்டி பண்ணக்கூடியவர் அத்தியதிகமான அத்தமான சிருஷ்டியை உடையவர் என்றெல்லாம் இந்த மாயா சப்தத்துக்கு அர்த்தம் சொல்றோம். உக்தம் சதுஸ்லோகிலையும் சொல்ற யவனிகா மாயா ஜெகன்மோகினி என்பதாக. இப்படி மாயா சப்தத்தை நம்ம சம்பிரதாயத்துல மாயானா மித்தியான்னு அர்த்தம் சொல்றதில்ல அத்தியாச்சரியமான சிருஷ்டியை பண்ணக்கூடியதான ஒன்று என்று சொல்லுகிறோம். எத்வாத்திர மாயாபல சப்தேன ஸ்வ சாதாரண அப்ராகிருத விக்கிரகே அப்ராகிருத கர்மவசிய மத்ய கூர்மாதி சாஜாத்திய பிரமஜனக சக்தி பிரகர்ஷா உச்சதே. மாயாபல சப்தத்தினால என்னடா சொல்றாருன்னா தன்னுடைய அப்ராகிருத்தமான திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கிறதே அசாதாரணமான அப்ராகிருத்தமான வேற யாருக்கும் கிடையாது அப்படிப்பட்ட விக்கிரகம் அப்படிப்பட்ட தனக்கே உரித்தான சுவ அசாதாரணமான அப்ராகிருத விக்கிரகத்துல கர்மவசியமாக இருக்கக்கூடிய மத்ய கூர்மாதி சாஜாத்திய பிரம மத்ததெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா மத்ய கூர்மாதியெல்லாம் கர்மவசியமா இருக்கும் ஆனா அந்த பிரமத்தை உண்டு பண்ணக்கூடிய மத்ய கூர்மாதி அவதாரங்களை எடுக்கிறவர் ஆனா வசுதா கர்மவசியர் அல்லர்னு அர்த்தம். கர்மவசிய மத்ய கூர்மாதி சாஜாத்திய பிரம ஜனக சக்தி அதான பாது அந்த வராக அவதாரம் தான் இது அப்படின்னு எல்லாரும் சாதாரணமா நினைக்கிற மாதிரி அவர் வெளியில காமிச்சுக்கிறது தான் இந்த மாயாசக்தி. இப்போ என்ன எல்லாரும் இப்படி நினைக்கிறா அப்படி நினைக்கிறான்னு இவர் வருத்தப்படுறாரே தவிர வசுதா அதெல்லாம் நினைக்க வைக்கிறது யாருன்னா இவரே தான் பண்ணி வைக்கிறது. ஏன்னா கர்மவசியத்துவ கர்மவசிய மத்ய கூர்மாதி சாஜாத்திய பிரமஜனக சக்தி அது அந்த பிரமத்தை ஓ இது வந்து வராக அவதாரம் தானே பாதா இந்த லோகத்துல ஏதோ பாயிண்ட் இருக்கு இந்த வராகம் மாதிரி தான் அது ஒரு வராகமோன்னு ஒரு சாஜாத்திய பிரமத்தை கிரியேட் பண்ற ஒரு சக்தி என்னடானா எப்படியே நினைச்சுட்டு இருக்கிட்டான் என்னை பத்தி இது அந்த ஆசுர பிரகிருதிகள் எங்கிட்ட வராத இருக்கிறதுக்கு இதுவே காரணமாகட்டும். சத்தத்தோட இருக்கணும்னு ஒருத்தன் வந்தா போறோம் நாலு பேர் பிரகலாதன் மாதிரி கிடைச்சா போறோம் பெருமாளுக்கு இந்த அநேக கும்பலத்தை சேர்த்துன என்ன பண்ணும். அதனால என்ன பண்றாருன்னா அவரே பிரமத்தை உண்டு பண்றார் சாஜாத்திய பிரமம் எப்படின்னா இந்த சாதாரண மத்ய கூர்மாதிகளோட சமானமாக அந்த பெருமாளுடைய அவதாரங்களை நினைக்கக்கூடிய நினைக்க வைக்கக்கூடிய சக்தி இருக்கிறது தான் மாயாபலின்ற சப்தத்தினால சொல்லப்படைய தோக்தம். அவரே சொல்றார் அவஜானந்தி மாம் மூடாஹ மானுஷீம் தனுமாசிதம் பரம் பாவமஜானந்தோ மம பூத மகேஸ்வரம் ஈசன்னபி மகாயோகீம் சர்வஸ்ய ஜெகத பிரபு கர்மண்யாரபதே கர்த்தும் கீனா செய்வ துர்பலஹா. அதாவது அவர் சாதிக்கிறார் மாம் மூடாஹ அவஜானந்தி என்னை மூர்க்கர்கள் மூடர்களானவர்கள் அபமானம் செய்கிறார்கள். ஏனால் மனுஷனுடைய சரீரத்தை நான் எடுத்துட்டு இருக்கணும் இல்லையா மனுஷியும் தன்னும் ஆஸ்திதன் ஏன்னா என்னுடைய பரம்பாவம் அஜானத்தை என்னுடைய உத்கிருஷ்டமான ஒரு சுபாவத்தை பாவத்தை அந்த சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா இத்தியாதி நிரூபகமான சப்தங்களுடன் கூடிய என்னுடைய உயர்வை அபாத பாத்மா விஜரஹா விமர்த்தி விசோகா விஜயசாவிபாம சத்தியகாம சத்தன இத்தியாதி அசத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவ இத்தியாதி விசிஷ்டமான என்னை பரம்பாவம் என்னுடைய உத்கிருஷ்டமான பாவத்தை அஜானந்தா தெரிந்து கொள்ளாதவர்களான மம பூதமகேஸ்வரம் அதாவது எல்லா பூதத்துக்கும் மகேஸ்வரமான என்னை அவஜானந்தி பரியாசம் பண்ணுகிறார்கள் என்னை மத்ஸ்யகூர்மாதி அவதார சாதாரண மத்ஸ்யகூர்மங்களுடன் என்னை ஒப்பிட்டு பார்த்து அவமதிக்கிறார்கள். ஈசன் அபி மகாயோகி சர்வஸ்ய ஜெகத பிரபு கர்மாண்யாரபதே கர்த்தும் கினாசே. அதாவது துர்பலமான ஒருத்தன் எப்படி கர்மாவை ஆரம்பிப்பானோ அந்த மாதிரி பெருமாளும் கர்மாவை ஆரம்பிக்கிறார். இங்க அவர் அவரே சாதிக்கிறார், எனக்கு நமாம் கர்மானி லிம்பந்தி நச்ச கர்ம நம்ம கர்ம பலே ஸ்பிருகா. அப்படி இருந்தாலும் கூட நானும் எல்லாத்தையும் கர்மாவை பண்ணிட்டு தான் இருக்கேன். வர்த்தையவச்ச கர்மணி ஞானவாப்தம் அவாப்தவியம் வர்த்தையவச்ச கர்மணி என்று சாதிக்கிறார். அப்படி கர்மாணி ஆரம்பத்தை கர்த்தும் துர்லபனை போல தானும் கர்மாவெல்லாம் பண்றார். தேன வஞ்சைய வஞ்சைய தேலோகான். அதனால என்ன பண்றார், எல்லாரையும் வஞ்சிக்கிறார். இது பெருமாள் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லப்பா, பெருமாள் அந்த எப்படியா இருக்கும் பார், நம்மளோட வந்து கூட சேர்ந்து காரியம் பண்றது பார் அப்படின்னு நினைக்கிற மாதிரி கிருஷ்ணரையே அபமானப்படுத்தினா பாருங்க. மாயா மாயா யோகேன கேசவா, இந்த மாயையினால் எல்லாரையும் வஞ்சிப்பிக்கிறார், ஏமாற்றி விடுகிறார். நம்மளோடய கூடவே இருப்பார், ஆனால் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. பகவதாத் பகவானே சொல்றார், ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் அஹம் கோபாந்த கோஜாத்தா இதி ஸ்வவாக்கியேனாபி மோஹயதா சர்வ. அவரே என்ன பண்றார், ஆத்மானம் மானுஷம் நானே மனுஷன் தான் நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு போட்டு போட வேண்டியது. அதனால என்ன எல்லாரும் பார்த்தியா பெருமாளே தன்னை மனுஷன் தான் சொல்லியிருக்காரு இவா நினைச்சுக்க. ஆனா வஸ்துதா இதெல்லாம் மோகனத்துக்காக பண்றது. வஸ்துதா சர்வசக்தி யுக்தனான பெருமாள் சர்வஜனான ஸ்ரீமன் நாராயணனே ராமர். ஆனாலும் ஆத்மானம் மானுஷம் பண்ணியன்னு சொன்னா பார்த்தியா ராமர் ஐயோ பாவம் நாம சொல்றோம். ஏன்னா வஸ்துதா ராமம் தசரதாத்மகம் மாம் என்ன ஆத்மானம் மன்னியே மானுஷம் மன்னியே நான் மனிதன்றே நினைக்கிறேன். அகம்போ பாந்தவோ ஜாதா நான் உங்களுக்கு எல்லாம் பந்துவாகி விட்டேன் அப்படின்னு தானே சொல்றார். இதெல்லாம் எதுக்காக சொல்றாரு, மோகய மோகனம் பண்றார் அவர். சர்வஜேன சர்வசக்தி நாபி சர்வசக்தி யுக்தனாக இருந்தும் கூட இப்படி பண்றார். என்ன எல்லாரையும் மாயாபலேன பவதாபி நிகுஹியமானம் பவதாபி பலேன தொத்பலமேவ ஸ்வபல உபாதாய உன்னுடைய பலத்தையே உன்னுடைய பலத்தையே தன்னுடைய பலமாக நினைத்து எவன் ஒருவன் கைங்கரியத்தில் பிரவிற்த்தமாகிறானோ அவனை கூட என்ன சுவசீகிருத்திய தொத்தோப்பி பலியாம் சோபவந்தி பக்தானாம் பிரபாபாதிசய வெஞ்சனார்த்தோ அபிஷப்தா. சுவசீகரணம் பண்ணி உன்னை காட்டிலும் அவனே பலவான் என்று அவனுக்கு ஒரு விதமான எண்ணத்தை உண்டு பண்ணி நீயே பெரியவனாக இருந்தும் கூட என்னை பெரியவனாக காட்டிக்கொள்ளாமலேயே எதிர அவனையே பலவானாக காண்பித்துக் கொடுத்து நிகுஹ்யமானம் நிதராம் பிரச்சாத்தியமானம் எப்பொழுதும் உன்னை நீ மறைத்துக் கொள்ளுகிறாயே அப்படிப்பட்ட பரிபிரணிம சுபாவத்தை சாஸ்திரத்தா பிரதமம் விஷதம் அவகச்சந்தி பஷ்யந்தி சாஸ்திரத்தின் மூலமாக நன்கு பார்க்கிறார்கள். பஷாத் யோக பலேன சாட்சாத் குருவந்துச்சு. அதற்கப்புறம் சாஸ்திரம் மூலமாக தெரிந்து கொண்டு சாஸ்திர யோனித்வாதம்ன்றதெல்லாம் அப்படிதானே சாஸ்திரம் தானே, பெருமாளை பத்தி சொல்றதுக்கு நம்மளுக்கு வேற என்ன இருக்கு. அதனால சாசனாத் சாஸ்திரம் பிரம்மவிதாத்மோதி பரம் இத்தியாதி வாக்கியங்களால் நமக்கு சொல்லப்பட்ட அந்த சாஸ்திரம் இருக்கிறதே அதன் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறார்கள். பஷாத் யோக பலேன சாட்சாத் குருவந்துச்சு. வெறுமை தெரிஞ்சு கொள்ளதான் முடியும் சாஸ்திரத்தினால, தெரிஞ்சுண்டு சாட்சாத்காரம் பண்றதுக்கு தியானத்தை ஆலம்பிக்கிறார்கள் அவலம்பிக்கிறார்கள். யதாக சனசுஜாதா சனசுஜாத்தர் சொல்ற யோகினஸ்தம் பிரபஷ்யந்தி பகவந்தம் சனாதனம் இதி. யோகிகள் தான் அந்த பகவானை பார்க்கிறார்கள், சாஸ்திரத்தினால் தெரிந்து கொள்ள மட்டும்தான் செய்கிறார்களே தவிர சாஸ்திரத்தினால் பார்ப்பதில்லை. யோகிகள் தன்னுடைய யோகசக்தியினால் பார்க்கிறார்கள் என்று சனத்குமாரர் சாதிக்கிறார். யோகினஸ்தம் பிரபஷ்யந்தி பகவந்தம் சனாதனம் என்று கேசிதி துர்லபத்துவ சூச்சனார்த்தம் சிலர் என்று சொல்வது எதற்குனா ரொம்ப கம்மி பேர் தானே இருக்கா, துர்லபம் அந்த மாதிரி மனுஷால் கிடைக்கிறதே அரிது அப்படின்றத சொல்றதுக்காக கேசிதுன்ற சப்தம் சொல்லப்பட்டது. கீயதேஹி ச மகாத்மா சுதுர்லபஹா வாசுதேவ சரவதி ச மகாத்மா சுதுர்லபஹான்னு சொல்ற பாருங்க, அந்த தௌர்லபியத்தை தான் துர்லபத்துவத்தை தான் இங்க கேசிதுன்ற சப்தத்தினால சொல்றார். ஸ்ரீ பௌஷ்கர சம்ஹிதையிலையும் துர்லபா பகவத்யோக பாய் பாவினோ புவி மானசா மாணவாக, இந்த பூமியில் பகவத்யோக பாகினா பகவத் பகவத்யோகத்தை அடைந்தவர்கள் பகவானுடல் நித்திய சம்ஸ்லேஷம் செய்பவர்கள் எப்பொழுதும் அவனையே நினைப்பவர்கள் மிகவும் துர்லபாகா பூமிமானவாக அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியில் கம்மி. சுலபம் சாஸ்வதம் பதம் அவரை எப்பொழுதும் பார்ப்பதனாலும் எப்பொழுதும் அவரை பற்றியே பேசிக் கொண்டிருப்பதனாலும் சாஸ்வதம் பதம் சுலபம் சாஸ்வதமான பதம் என்று சொல்லக்கூடிய வைகுண்டமானது அவனுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியது. அனிஷம் சர்வஜன மோகனே கலியுகே பி அனிஷம்னா என்ன அர்த்தம்னால் எப்பொழுதும் அர்த்தம் சர்வஜன மோகனே எல்லா ஜனங்களையும் மோகம் பண்ணக்கூடிய அந்த கலியுகத்துல கூட என்ற அர்த்தம் அனிஷம் எப்பொழுதும் கலியுகத்துல கூட சுவாமி ஆமா கலியுகத்திலையும் நிச்சயமா பெருமாள் பெருமாளை தெரிஞ்சுக்கிறவா கேச்சிட்டு சில பேர் இருக்கிறார்கள். உக்தம் ஹி பகவதா சௌனகேன கலவு கிருதயுகம் தஸ்ய கலிஸ்தஸ்ய கிருதயுகே எஸ்ய சேத்தசி கோவிந்தோ ஹிருதயே எஸ்ய நாச்சுதா இதி அவனுக்கு கலியுகமே கிருதயுகமாகும். யாருடைய மனசில் கோவிந்தன் இருக்கிறானோ தஸ்ய கலிஸ்தஸ்ய கிருதயுகத்திலும் கலியுகம் தான் இருக்கும். எவனுடைய மனசில் அச்சுதன் விளங்கவில்லையோ அது யுக தர்மம் யுகம் யுகத்து மேல தோஷம் போடக்கூடாது. அது என்னடன்னா யாருடைய மனசுல பெருமாள் கோவிந்தன் எப்பவும் இருக்கிறானோ அவன் எஸ்ய சேத்துசி கோவிந்தா தஸ்ய கிருதயுகம் பவதி அவனுக்கு கிருதயுகம் தான் அது. அவன் கலியுகத்திலே இருந்தான்னா கூட அவன் மனசுல கோவிந்தன் இருந்தா அது கிருதயுகம். அவன் கிருதயுகத்திலே இருந்தான்னா கூட மனசு கோவிந்தன்ல வைக்கலன்னா எஸ்ய மனசி அச்சுதா நிவசதி சக கலியுகா கிருதயுகமும் கலியுகமாகும். தொதன்யபாவா தொதேக விஷய சித்தவருத்தையா உன்னை தவிர வேறு எதுவும் நினைக்காமல் சித்தவருத்தி பூர்த்தியாக சித்தத்தினுடைய விற்பி வர்த்தனம் அது எப்பொழுதும் முன் விஷயமாகவே எவர்களுக்கு இருக்கிறதோ பிரயோஜனாந்தர சரண்யாந்தர தியாகினஹா இது பாவகா வேற ஒரு பிரயோஜனத்தையோ வேற ஒரு சரண்யன் எனக்கு இவர் இல்லைன்னா இன்னொருத்தர் ரட்சகர் இருக்கார்ன்ற எண்ணத்தையோ விட்டவர்களான வேற பிரயோஜனத்தை அபேட்சிச்சும் பெருமாளிடத்துல போக மாட்டாள். வேற ஒரு சரண்யன் இருக்கான் ஆன்ற என்ற எண்ணத்திலையும் போக மாட்டான். பிரயோஜனாந்தர சரண்யாந்தர தியாகினஹா வைகுண்டத்தை தவிர வேற எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காதவர்கள் சரண்யனான இந்த பெருமாளை காட்டிலும் வேற ஒருவன் இருக்கிறான் என்ற எண்ணத்தையும் விடுபவர்கள். ஸ்ரூயதே எத்தத் அத்ரேஷ்யம் அத்ராஹ்யம் இத்தியாரப்ய பூத யோனிம் பரிபஷ்யந்தி தீராஹ கேச்சித் அனிஷம் பஷ்யந்தின்னு சொன்னார் பாருங்க. அது உபனிஷத் வாக்கியமே சொல்றது. அந்த அத்ரேஷ்யமாகவும் அத்ராஹ்யமாகவும் கர்மேந்திரிய ஞானேந்திரியங்களால் தெரிந்து கொள்ள முடியாத அந்த பெருமாள் இருக்காரே அவர் பூதயோனின் தீரா பரிபசந்தி கஷ்டி தீரா பிரத்யபதாத்மானம் ஐக்ஷத்து என்று உபனிஷத் அநேக இடங்களில் அவன் தீரனானவன் பார்க்கிறான் தைரியசாலியானவன் பார்க்கிறான். ஞான பிரசாதேன விசுத்த சத்வ ததஸ்துதம் பஷ்யதி நிஷ்கலம் தியாயமானஹா என்று உபனிஷத் ஞான பிரசாதத்தினாலே விசுத்த சத்வஹா விசுத்த சத்வமயமான ஒருத்தன் ததஸ்து தம் பஷ்யதி பிறகு அவனை பார்க்கிறான் அந்த கடவுளை அந்த பெருமாளை பார்க்கிறான் நிஷ்கலம் தியாயமானா அவனை சம்பூர்ணமாக தியானம் பண்ணுபவன் நாயமாத்மா பிரவசன லப்யா இத்தியாரப்ய இந்த பெருமாளானவர் பிரவச்சனம் பண்ணுவதால் அடையப்படுகிறாரா என்றால் இல்லை. இத்தியாரப்ய தசை தசை சாத்மாவினேதனும் சுவாம் அவன் யாரை தான் எந்த ஒருவன் உபாசகன் தன்னை சரணடைகிறானோ அப்படிப்பட்டவனே அவன் விடாது தன்னுடைய தியானம் வரும்பாடி செய்கிறான். தசேஷ ஆத்மா அவனுக்கு தன் தன்னுடைய விரிவுரையை அளிக்கிறான் தன்னை பற்றிய விரிவுரையை அளிக்கிறான். தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் அந்த துர்தர்ஷனான கூடம் அனுப்பிரவிஷ்டம் கூடமாக எல்லா வஸ்துக்களிலும் அந்த பிரவிஷ்டனான குஹாஹிதம் குகையில் இருப்பவனான கஹ்வரேஷ்டம் கஹ்வரத்தில் இருக்கக்கூடிய புராணம் பழையவனான அத்தியாத்ம யோகா அதிகமேன தேவம் மத்வா அத்தியாத்ம யோக அதிகமத்தினால் அத்தியாத்ம யோகம் என்ற ஒன்றினால் தேவம் மத்வா தேவனை தெரிந்து கொண்டு தீரஹா தைரியசாலியானவன் ஹர்ஷசோகௌ ஜஹாதி சந்தோஷத்தையும் விடுகிறான் சோகத்தையும் விடுகிறான். ஏஷ சர்வேஷு பூதேஷு கூடோத்மான பிரகாசம் எல்லா இடத்திலும் கூடமாக இருக்கிற இந்த பெருமாள் யாருக்கும் புலப்படுவதில்லை என்று மாயாபலேன பாவதாபி நிகுஹ்யமானம் என்பதற்கு பிரமாணங்களை சாதிக்கிறார். திருஷ்யத்தே துவக்ரியா புத்தியா சூக்ம கஷ்டி தீர பிரத்யகாத்மான ஐக்ஷத்தின்ற மாதிரியாக யோனோ ஒருத்தன் சூக்மமான புத்தியினால் அக்ரியமான புத்தினால் அதாவது திருடமான புத்தியினால் கூர்மையான புத்தியினால் எவனாலோ ஒருவனால் தான் நீ பார்க்கப்படுகிறீர். சுவாத்தியாய சக்ஷுஹூத ஏகமஸ்ய யோகோ தித்தீயம் அபிவீக்ஷனாய அதாவது சுவாத்தியாயம்ன்றது ஒரு சக்ஷுஹு அதாவது அது ஒரு யோகம் மாதிரி. ரெண்டாவது சக்ஷுகு யோகம். அது எதுலன்னா பெருமாளை பார்க்கறதுக்காக முதல் சக்ஷுகுன்றது சுவாத்தியாயம் சாஸ்திரம். ரெண்டாவது என்னதுலன்னா அதுதான் யோகம் பெருமாளை பார்க்கறதுக்கு. அத்யயனம் அப்புறம் அத்யயன மனன நயனஹா அத்ய திரஷ்டா ந மாம்சக்ஷுரபி அபிவீக்ஷதே வீக்ஷதே தமிதி. இந்த மாம்ச சக்ஷுவானது அவனை பார்ப்பதில்லை, ஆனால் தியானத்தினால் அத்தியனத்தினால் மனநத்தினால் அந்த ரெண்டுமே யாருக்கு கண்ணு போன்று இருக்கிறதோ அவனால் தான் இவன் பார்க்கப்படுகிறான். அத்தியனம் பண்ணணும், அதை பண்ண விஷயத்தெல்லாம் மனநம் பண்ணணும், அதே தியானம் பண்ணணும். அவன் பார்க்கிறானே தவிர கடவுளை இந்த மாம்ச சக்ஷுஷ்னால் இந்த பௌத்திகமான சக்ஷுஷ்னால் பார்ப்பதில்லை. ஸ்மரியதே ச ஏ தமேவ பிரபத்யந்தே நதே முஹ்யந்தி மாணவாஹாம். எவன் ஒருவன் அந்த பெருமாளையே சரணாகதி அடைகிறானோ நதே முஹ்யந்திமா அவனுக்கு எப்பவும் மோகம் அடைவதில்லை, அஜ்ஞானம் ஏற்படுவதில்லை. பக்தியா துவன்யா சக்கியாமேவம் விதோர்ஜுனாம். அனன்யா பக்தியா, வேறு எவரிடத்திலும் இல்லாத ஒரு சுத்தூயதான என்னிடத்தில் மட்டும் இருக்கக்கூடிய பக்தியினால் நான் தெரிந்து கொள்ளப்படுபவன் என்று பெருமாள் சாதிக்கிறார். ஞாத்தும் திரஷ்டும் சதத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப, என்னை தெரிந்து கொள்ளவும் பார்க்கவும் முடியும். தத்துவத்தகா பிரவேஷ்டும், என்னில் நுழைந்து கொள்ள முடியும். தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப என்று கீதையில் அர்ஜுனனை பார்த்து சொல்லுகிற வச்சனங்களை எல்லாம் எடுத்து மாயாபலேன மாயையினுடைய பலத்தினால் நீ எவ்வளவுதான் நிகுஷ்யமானம் கோபனம் பண்ணக்கூடிய மறைக்கக்கூடிய விஷயங்களை கூட பெரியவர்கள் கேச்சித்து தீராகா அனன்ய சேத்தசா பார்க்கிறார், உன்னை பஷ்யந்தி பார்க்கிறார்கள், சாஸ்திரத்தினால பார்க்கிறார்கள். சாஸ்திரத்தையே கண்களாகவும் உடைய சாஸ்திரைக்க சக்ஷுஷ்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் உன்னை அவசியம் தொழுகிறார்கள் பார்க்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியத்தை பாஷ்யத்தில் சுவாமி தேசிகன் அனுகிரகிக்கிறார். இன்னொரு தடவை இந்த ஸ்லோகத்தை வாசிச்சுறேன், எல்லா அர்த்தத்தையும் மனசு வச்சுக்கோ. உல்லங்கித த்ரிவித சீம சமாதி சாயி சம்பாவனம் தவ பரிப்ரடிம ஸ்வபாவம் மாயாபலேன பவதாபி நிகுஹ்யமானம் பஷ்யந்தி கேசிதனிஜம் த்வதனன்யபாவாஹம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.